اللهم صل على سيدنا محمد بارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருமையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை, இந்த அற்புதமான மார்க்கத்தை எப்பொழுது உலக மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, வாழ்க்கை நெறியாக, ஒரு லைஃப் ஸ்டைலாக, ஒரு அற்புதமான ஞாமத்தாக இந்த தீனுல் இஸ்லாத்தை வழங்கினானோ, அன்றிலிருந்தே இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுடைய ஞாமத்தாக பயன்பட விடக்கூடாது, மக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக பயன்பெற்று விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரியான ஷைத்தான் என்னும் இப்லீஸ், அவன் தன்னுடைய பரிவாரங்களை வைத்து, தன்னுடைய படைகளை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் குரோதங்களையும் செய்து வருவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த உலகத்திற்கு தெல்ல தெளிவாக ரப்பல் ஆலமீன் காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பார்க்கும் பொழுது அதிலே உபதேசங்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்த முக்கியத்துவத்தை விட, அல்லது உபதேசத்திற்காக அல்லாஹ் கொடுத்த பங்கை விட, வரலாறுகளுக்கும் அந்த வரலாற்றின் மூலமாக பெற வேண்டிய படிப்பினைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எக்கச்சக்கமான முக்கியத்துவத்தையும் எக்கச்சக்கமான பங்களிப்பையும் தன்னுடைய திருமறையிலே கொடுத்தான். ஏன், எந்த ஒரு சமுதாயமும் அதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான், அவருடைய ஹிஸ்டரியை புரிந்து கொள்ளும் பொழுதுதான், அதன் மூலமாக அவருடைய ஈமான் உத்வேகம் பெறுவதற்கும், அவருடைய தக்வா உருப்பெறுவதற்கும், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு வலுப்பெறுவதற்கும், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை புரிந்து அவனை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்பதனால், முந்தைய காலங்கட்டங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்திய அற்புதங்கள், அதற்கு ஷைத்தானுடைய முட்டுக்கட்டைகள், அந்த முட்டுக்கட்டைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தால் வலிமையால் உடைத்தெறிந்து அதன் மூலமாக மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் நற்பலனை ஏற்படுத்திய வரலாறுகளை எல்லாம் திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு நபிமார்கள் வரலாகவும், மற்ற சமுதாயத்தினர் வரலாகவும் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். ஏனென்றால் சகோதரர்களே, எந்த ஒரு சமுதாயமும் அதனுடைய வரலாற்றை, அவர்களுடைய நல்ல வரலாறாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதத்தை பற்றிய வரலாறாக இருக்கட்டும், அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சமுதாயம் முழுமை பெறும், அந்த சமுதாயம் மேன்மை பெறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே, உண்மையின் அடிப்படையிலே ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு வரலாறுகளை சொன்னான். அந்த உண்மையை, அல்லாஹ்வுடைய அந்த திருமறை உண்மையை உறுதிப்படுத்தும் விதத்திலே மால்கம் எக்ஸ் என்ற ஒரு அறிஞர் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்காவிலே கருப்பினத்தைச் சேர்ந்தவராக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்று அமெரிக்கா முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கும், இஸ்லாத்தை அந்த அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கும் பல்வேறு விதமான முயற்சிகள் செய்த, பாடுபட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை மாய்த்த மிகப்பெரிய ஷஹீதான மால்கம் எக்ஸ் என்பவர்கள், அவர்களுடைய வரலாற்றிலே, அவர்களுடைய அற்புதமான ஒரு பயானிலே சொன்னார்கள், ஒரு பிரசங்கத்திலே சொன்னார்கள், எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அழிப்பது மிக மிக இலகு என்று கூறினார். ஏனென்றால் எந்த ஒரு சமுதாயத்திலுமே ஆதிக்க சக்திகள், அல்லது ஆதிக்க வெறியர்கள், அல்லது அடக்குமுறையாளர்கள், தாங்கள் யாரை அடக்குமுறை செய்கின்றோமோ, அல்லது யார் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ, அவர்களுடைய வரலாற்றை தான் முதலில் அழிப்பார்கள். அந்த வரலாற்றை தான் அந்த சமுதாயத்தை தெரிந்து விடாமல் தடுப்பார்கள். அதே போன்று இது உலக வரலாற்றிலே, உலக சம்பவங்களிலே, உலக நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய யதார்த்தமான காரியம். அந்த அடிப்படையிலே எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய முன் சென்ற வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ, அல்லது அதாவது தன்னுடைய திறமையான வரலாற்றையும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதத்துறை வரலாற்றையும் எந்த சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லையோ, அந்த சமுதாயத்தை அழித்து விடுவது மிக மிக இலகு என்பதனால், எந்த ஒரு ஆதிக்க சக்தியும் ஆதிக்கவரையும் முதலில் அந்த வரலாற்றை தான் அழிக்க பார்ப்பார்கள். அருமைக்குரியவர்களே, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே வரலாறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வர, கொஞ்சம் இந்த கதவு தாப்பா போடுங்க, தயவு செஞ்சு இந்த பக்கம் கதை தாப்பா போட்டுருங்க. அதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கு முன் சென்ற வரலாறு மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள், முன் சென்ற சம்பவங்களை சொல்லி காட்டினார்கள். இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் இதைத்தெல்லாம் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இஸ்லாத்தின் எதிரிகளும் அல்லாஹ்வுடைய எதிரிகளும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் முஸ்லீம்களை அழிப்பதற்கும் பயன்படுத்தும் முதல் ஆயுதம் வரலாற்றை அழிப்பதுதான், அல்ல வரலாற்றை மாற்றுவதுதான். அந்த ரீதியில் தான் சமீபத்திலே நாம் தமிழகத்தில் இந்தியாவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஒரு தேர்தல் கூத்து வரப்போகின்றது. அந்த தேர்தல் கூத்துக்காக சங் பரிவார்கள், ஆர்எஸ்எஸ் இந்து வெறியர்கள் அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுவதற்காக எவ்வளவு கீழ்த்தரமாக வேண்டும் இறங்குவார்கள். அவருடைய திட்டங்களில் ஒன்று ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியாக கலவரங்களை தூண்டுவது, இனக்கலவரங்களை தூண்டுவது, உணர்ச்சிகளை ஏற்படுத்துவது, பெருவாரியான இந்து மக்களுக்கு மத்தியில் வெறியை ஏற்படுத்துவது, சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம் மக்களை குறிவைத்துக் கொள்ளுவது, தீ வைத்துக் கொள்ளுவது. இதோடு சேர்த்து அவருடைய முக்கியமான தருணம், முக்கியமான கட்டம் என்னவென்றால், பழைய வரலாறுகளை கிண்டி கிளறி அவற்றினுடைய நல்ல அம்சங்களை எல்லாம் மறைத்துவிட்டு வரலாற்றுடைய தீய அம்சங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது, அல்லது நல்ல அம்சங்களை தீய அம்சங்களாக மாற்றி பொய்யாக மாற்றி மக்களுக்கு மத்தியிலே சொல்வது என்ற கோயபல்ஸ் கொள்கை என்று கேள்விப்பட்டிருப்போம். ஹிட்லருடைய ஆட்சியிலே, ஹிட்லருடைய அரசவையிலே ஒரு மினிஸ்டர் மந்திரி ஒருத்தன் இருந்தான், பிரான்சிஸ் கோயபல்ஸ் என்பவன். அவன் ஹிட்லருக்கு சொன்ன அடிப்படை தத்துவமே என்னவென்றால், ஒரே பொய்யை திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள், அது உண்மையாகிவிடும் என்ற இந்த கோயபல்ஸ் தத்துவத்தை ஹிட்லருக்கு சொல்லிக் கொடுத்தவனே இந்த பிரான்சிஸ் கோயபல்ஸ் என்பவன். அதனால் தான் இன்று உலகத்திலே கோயபல்ஸ் பொய் என்றே ஒரு பேர் பிரபலமாக இருக்கிறது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் இவன் கோயபல்ஸ் காரணமாக இருக்கிறானே, கோயபல்ஸ் பாலிசியை பின்பற்றுகிறான் என்று சொல்வார்கள். அந்த கோயபல்ஸ் கொள்கையை ஹிட்லர் பின்பற்றியதை போன்று அந்த ஹிட்லருடைய ஃபாசிச கொள்கையை இந்தியாவில் பின்பற்றக்கூடிய இந்த சங் பரிவார்கள், ஆர்எஸ்எஸ் வீரர்கள் மீண்டும் மீண்டும் முஸ்லீம்களுக்கு எதிரான, இஸ்லாத்திற்கு எதிரான வரலாற்று திரிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களை நல்ல வரலாறுகளை அழித்து தீய வரலாறுகளாக மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது முஸ்லீம்களுடைய நல்ல வரலாறுகளை எல்லாம் பொய்யாக ஆக்கிவிட்டு இவர்களுடைய பொய்யான வரலாறை உண்மையை போன்று கோயபஸ் வழியிலே இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே அவர்களுடைய வாயிலே அகப்பட்டுக் கொண்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த பட்டேலை ஒரு பெரிய ஹீரோ போலவும், இவர் நாட்டுடைய தேச தந்தை போலவும், அவருக்கு ஒரு சிலையை உலகத்திலே மிகப்பெரிய சிலை, ஏனால் அவர் அயன்மன் என்பதனால் அவருக்கு ஒரு அயன்லே இரும்பு மனிதர் என்று போற்றப்படுவதால் இரும்பிலேயே அவருக்கு ஒரு சிலையை எங்களுடைய அகமதாபாத்திலே உருவாக்கப் போகின்றோம். அதற்கு வீடு வீடாக மக்கள் 50 கிராம், 100 கிராம், 500 கிராம், 1 கிலோ இரும்பை கொடுங்கள், இந்த இரும்பை வைத்து நாங்கள் பட்டேலுக்கு சிலை வைக்கப் போகிறோம் என்ற ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, பழைய வரலாற்றிலே பார்ப்போம் எனால், ஹிட்லர் உலக போரிலே தோல்வியடைய போகிறான் என்ற ஒரு செய்தி ஏற்பட்ட பொழுது மக்களுக்கு, ஜெர்மன் மக்களுக்கு ஹிட்லருடைய போரின் மீது ஆர்வம் இல்லை, மக்கள்லாம் ஆர்வம் குன்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வந்த பொழுது இந்த கோயபல்ஸ், பிரான்சிஸ் கோயபல்ஸ் என்ற இந்த பொய்யன் ஹிட்லருக்கு இதைத்தான் ஐடியாவாக சொன்னான். என்ன ஐடியா என்றால், நாம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பொய்யை சொல்லலாம். என்ன பொய் என்றால், எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் போர் நடத்துங்கிற அவசியம் இல்லை, எங்கள்கிட்ட ஆயுதங்களே இல்லை, தேவையான வெப்பன்ஸே இல்லை, அந்த வெப்பன்ஸை செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட மெட்டீரியல் இல்லை, அதனால் பொதுமக்களே உங்கள் வீட்டில் உள்ள 50 கிராம், 100 கிராம் அலுமினியங்களை எங்களுக்கு தாருங்கள், அந்த அலுமினியங்களை வைத்து நாங்கள் வெப்பன் செய்து எதிரிகளை அடிக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் ஹிட்லரும் கோயபல்ஸும் சேர்ந்து. அதன் விளைவாக 50 கிராம், 100 கிராம், 1/2 கிலோ, 1 கிலோ என்றெல்லாம் மக்கள் வீட்டிலிருந்து தங்களுடைய அலுமினியங்களை கொடுத்தார்கள். எதற்காக? தேசப்பற்றை காட்டுவதற்காக. இது கோயபல்ஸ் செய்த சூழ்ச்சி. அவர்கள் ஆயுதங்கள் இல்லாமல் இல்லை, வெப்பன்ஸ் இல்லாமல் இல்லை, மக்கள் சோர்வாக இருக்கிறார்கள், மக்களை ஒரு எந்தோ உருவாக்க வேண்டும், மக்களை ஒரு மோட்டிவேட் உருவாக வேண்டும், மக்களை ஒரு வெறியை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்குள் ஒரு ஃபயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோயபல்ஸும் ஹிட்லரும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி மக்களிடத்திலே 100 கிராம், 200 கிராம் அலுமினியம் கொடுங்க, நாங்கள் ஆயுதம் செய்வதற்கென்று. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? அவர்கள் மக்களிடத்திலிருந்து வசூல் செய்த அந்த அலுமினியங்களை எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில போட்டு முடக்கிவிட்டு தங்களுடைய ஆயுதங்களால் எதிரிகளை அடித்தார்கள். அதே ஹிட்லருடைய அதே பாசிசத்தை, அதே பாசிச வெறியை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நரேந்திர மோடி இப்பொழுது பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். நாங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலை வைக்கப் போகிறோம், மிகப்பெரிய சிலை, உலகத்திலே மிகப்பெரிய சிலை, அவர் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்பதனால் இரும்பினால் அந்த சிலையை செய்யப் போகிறோம், உங்களுடைய வீடுகளில் உள்ள 1/2 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ, 200 கிராம், 50 கிராம் இரும்புகளை தாங்க எங்களுக்கு, நாங்கள் அதை வச்சு சிலை செய்யப் போகிறோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இப்பொழுது நாம் சற்று வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது அந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளுக்கும் அல்லது காங் ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளுக்கும் உள்ள பிரச்சனை என்றால் நமக்கு என்ன இருந்து விடலாம், ஆனால் இதில் முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள், முழுக்க முழுக்க பலிகடாவாக்கப்படுவது இஸ்லாமியர்களுடைய வரலாறு, முழுக்க முழுக்க நாசமாக்கப்படுவது முஸ்லீம்களுக்கு சொந்தமான வரலாறு, முஸ்லிம்கள் சொந்தமான சரித்திரம் அங்கே தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, தீக்கிரையாக்கப்படுகின்றது, இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. அதனால் சகோதரர்களே, அந்த வரலாறு என்ன? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன சம்பந்தம்? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் என்ன சம்பந்தம்? ஏனென்றால் பிரதமர் கலந்து கொண்ட ஒரு விழாவிலே குஜராத்திலே நரேந்திர மோடி பேசுகின்றார். இந்த பிரச்சனையை இப்போ நரேந்திர மோடி எடுத்து பிறகு அத்வானியும் அதற்கு ஒத்து ஊதி RSS என்ன கோடு போட்டு கொடுக்கிறதோ அந்த கோட்டிலே நரேந்திர மோடியும் அத்வானியும் சரிசமமாக பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போது அத்வானியுடைய வேலை என்னவென்றால், நிலைமை என்னவென்றால், தனக்கு பிரதமர் கதவி கிடைக்காது என்று ஆகிவிட்டது, குறைஞ்சபட்சம் அடுத்த ஆட்சியிலேயாவது மறுபடியும் உள்துறை கிடைக்காதா என்ற இயக்கத்திலே RSS சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு கேவலப்பட்டு நரேந்திர மோடி சொல்லக்கூடிய ஊதலுக்கு ஒரு ஊதிக்கொண்டிருக்கின்றார். என்ன ஊதினார் இவர்? நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் பேசுகிறார், பிரதமரும் நரேந்திர மோடியும் கலந்து கொண்ட கூட்டத்திலே, சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டின் முதல் பிரதமராக ஆகியிருப்பார் ஆனால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறியிருக்கும். வல்லபாய் பட்டேல் நாட்டு ஜவஹர்லால் நேருக்கு பதிலாக பட்டேல் பிரதமராக ஆகியிருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறியிருக்கும். ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மனிதர், ஒரு உன்னதமான மனிதர் என்று அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அடுத்து பேசிய பிரதமர் அதற்கு அவருடைய பாணியிலே பட்டும் படாமையுமா மூசியும் பெருமா மோழுமா முழுகாமையுமா அப்படியே பூசி, அதாவது பாம்பும் சாகக்கூடாது கம்பும் உடையக்கூடாது என்ற பாணியிலே பூசி மொழிகிட்டு வந்து விடுகின்றார். அதற்கு பிறகு அத்வானி ஒரு குண்டு தூக்கப்படுகின்றார். ஜவஹர்லால் நேரு பட்டேலை பார்த்து, இவர் யூ ஆர் எ கம்யூனல் பர்சன், நீ ஒரு தீவிரவாதி, மத தீவிரவாதி என்று சொன்னார் என்று சொல்லுகிறார். உடனே காங்கிரஸ்காரர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். இல்லை இல்லை, ஜவஹர்லால் நேரு அப்படிலாம் சொல்லவே இல்லை, சொல்லியிருக்க மாட்டாரு என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்ன? வரலாற்றில் நடந்தது என்ன? இந்த காங்கிரஸ்காரர்களும் RSS-காரர்களும் ஒரு வரலாற்றை கிளறிவிட்டார்கள். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது சகோதரர்களே, 1875 முன்பு வரை இந்திய சுதந்திர போராட்டம் முழுக்க முழுக்க சத்தியமாக முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்திய சுதந்திர போராட்டம் என்பது 1875 வரைக்கும் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதுவரை இந்த பார்ப்பனர்களோ, இந்த மதவெறியர்களோ, இந்த ஃபாசிஸ்டுகளோ, இந்த RSS-காரர்களோ, இந்த நரேந்திர மோடி கூட்டமோ, இந்த அத்வானி கூட்டமோ எந்த ஒரு அயோக்கியனையும் ஒரு சிறிய துரும்பை கூட தூக்கி போடவில்லை. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு சொந்தமான சுதந்திர போராட்டம் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி வங்காளத்தில் ஆரம்பித்து அதனுடைய வரலாற்றை சொல்வதென்றால் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். முதல் சுதந்திர போர் நாம் வரலாறு புத்தகங்களை படித்திருப்போம். இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் சுதந்திர போர், பிளாசி போர், பல்சார் போர் என்று இவ்வளவு தான் சொல்வார்கள். அந்த பிளாசி போரை நடத்தியது யார்? ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் ஆயுத போராட்டத்தை இந்தியாவில் நடத்தியது யார்? சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்தார்கள் ஆயுதங்களின் மூலமாக. அந்த பிளாசி போரிலே இங்கிருந்த இந்து வெறியர்களுடைய காட்டி கொடுத்ததினால் அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு தெற்கே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதற்கு பிறகு வேலூர் கோட்டை, வேலூர் சிப்பாய் கழகம், அதற்கு பிறகு 1857 நடந்த சிப்பாய் கழகம், இத்தனை போர்களும், இத்தனை ஆர்ப்பாட்டங்களும், இத்தனை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களும் முழுக்க முழுக்க முஸ்லிம்களால் மட்டுமே நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் தாருலும் தேவ்பந்து மதரசாவை ஸ்தாபகரான மௌலானா மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய தலைமையில் இருந்த உலமாக்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். லக்னோவிலிருந்து டெல்லி வரை, லக்னோவிலிருந்து டெல்லி வரை சுமார் 600 கிலோமீட்டர் உள்ள தேசிய நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களில் இருந்த அத்தனை மரங்களும் உலமாக்களை தூக்கிலிடப்படும் கழுமரங்களாக பயன்படுத்தப்பட்டன. யார் சொன்னது? ஒரு சம்சுதீன் காசிமியோ இல்லை ஒரு ஆலிம்சாவோ ஒரு அஜரத்தை சொன்னதல்ல, ஜவஹர்லால் நேரு தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்டத்தை உண்மையாக ஆராய்ந்த, நேரில் பார்த்த ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகின்றார், லக்னோவிலிருந்து டெல்லி வரை சுமார் 600 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலையின் இரண்டு பக்கங்களில் இருந்த மரங்களும் அத்தனை மரங்களும் உலமாக்களை தூக்கிலிடப்படும் கழுமரங்களாக பயன்படுத்தப்பட்டன. அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலமாக்கள் தங்கள் உயிரை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கிலேயர்கள் எதிர்த்து. அப்பொழுது தாருலும் தேவ்பந்து மதரசாவினுடைய ஃபவுண்டரான மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி யோசித்தார்கள், இது ஏதோ முஸ்லீம்களுக்கும் ஆங்கிலர்களுக்குமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படியே நீடித்தாலும் வெற்றி பெற முடியாது, இதை ஒரு வெகுஜன போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று தான் தென்னாப்பிரிக்காவில் படித்துவிட்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு திரும்பிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா என்ற அடைமொழி கொடுத்ததே மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவருக்கு மகாத்மா என்ற அடைமொழி கொடுத்தது மஹமூது ஹசன் ஷேக் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தாருலும் தேவ்பந்து மதரசாவின் முதல் மாணவர் அவர்கள் தான் அவருக்கு மகாத்மா என்ற அடைமொழி கொடுத்து அவருடைய போராட்ட குணத்தையும் அவருடைய அந்த சாத்வீகமான கொள்கையும் பார்த்து அவரை இந்திய சுதந்திர போராட்டத்தில் இறக்கிவிட்டார் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு வெகுஜன போராட்டமாக மாறியது. வெகுஜன போராட்டமாக மாறியது. ஆங்கிலேயர்கள் பார்த்தார்கள் அவருடைய பாலிசி, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இங்கே இஸ்லீம் முஸ்லீம் இதுவரை முஸ்லீம்கள் மட்டும் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது முஸ்லீம் உலமாக்களுடைய சமயோசித புத்தியினால் இங்கே இந்துக்களும் இறங்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு மத்தியில் ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி செய்ய வேண்டும், ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் சில இந்து மத வெறியர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இந்து மத வெறியர்கள் யார் யார் வெறியர்கள்? பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பண்டிட் மாளவியா, சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற இந்து வெறியர்களை ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை இந்து எழுச்சி இயக்கமாக நடத்துங்கள். விடுதலை போராட்டத்தை முஸ்லீம்கள் தலைமை தாங்கி நடக்கிறார்கள், முஸ்லீம்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவங்களோட இணைவீர்கள் என்றால் கடைசியில் முஸ்லீம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆகவே நீங்கள் இதனை முஸ்லீம்களோடு தனியாக பிரித்து இந்து எழுச்சி இயக்கமாக நடத்துங்கள் என்று ஆங்கிலேயர் போட்ட தூபத்திற்கு வாலாட்ட ஆரம்பித்தார்கள் இந்த இந்து மத வெறியர்கள் தலைவர்கள். யார்? பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பண்டிட் மாளவியா, இவரெல்லாம் நீ வரலாறு புத்தகங்களை படித்திருப்பீர்கள், பெரிய தியாகிகள் என்று. வரலாறு புத்தகங்களை எவ்வளோ பெரிய தியாகிகள் என்று படித்திருப்பீர்கள். முதன் முதலாக இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே 1875 முதன் முதலாக சுவாமி தயானந்த சரஸ்வதி என்பவரால் இந்துக்கள் இயக்கமாக ஆரம்பிக்கப்படுகிறது ஆரிய சமாஜ் என்ற இயக்கம். இப்பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய பழைய பெயர் ஆரிய சமாஜ். இந்த ஆரிய சமாஜை நிறுவியவர் தயானந்த சுவாமி என்பவர். இவர் தான் 1875 ஆங்கிலேயர்கள் போட்ட எலும்புக்கு வாளாட்டி இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும், இங்கே முஸ்லீம்கள் சில தியாகத்தை இருட்டடிப்பு செய்ய வேண்டும், அதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் செய்த சூழ்ச்சியின் பலிகடாவாக ஆக்கப்பட்டார் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜை உருவாக்கினார். அதற்கு பிறகுதான் அவருடைய திட்டப்படி 6 வருஷத்துக்கு பிறகு 1881 மேற்கு வங்காளத்திலே பங்கிம் சாட்டர்ஜி என்பவர் ஆனந்த மடம் என்ற ஒரு நாவல் எழுதுகின்றார். அந்த ஆனந்த மடத்தில் தான் முதன் முதலாக வந்தே மாத்தரம் என்ற ஒரு பாட்டை அதில் எழுதுகின்றார். அந்த வந்தே மாத்தரம் பாட்டு ஏதோ நமக்கெல்லாம் ஒரு தேசப்பற்று பாட்டு போன்று மக்களுக்கு மத்தியிலே பொய்யாக பரப்பப்பட்டது. அந்த வந்தே மாத்தரம் பாட்டிலே அந்த ஆனந்த் சாட்டர்ஜி என்ற சோம்நாத் பங்கிம் சட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணன் என்ன எழுதினான் என்றால், இந்தியா என்பது ஒரு காளி, இந்த காளி தெய்வத்தை எவன் வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறானோ, தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் இந்தியாவில் இருக்க வேண்டும். அந்த காளி தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவனை, அந்த துஷ்டனை இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் என்று முழுக்க முழுக்க முஸ்லீம்களை குறிவைத்து இந்துக்களுக்கு வெறியேற்றி எழுதப்பட்ட பாடல் தான் வந்தே மாத்திரம் என்ற பாடல். முஸ்லீம்கள் எதிர்த்தார்கள், உலமாக்கள் எதிர்த்தார்கள். இதெல்லாம் இந்த பிரிட்டிஷுடைய சூழ்ச்சியின் விளைவாக, பிரிட்டிஷ்காரருடைய சூழ்ச்சியின் விளைவாக இங்கிருக்கக்கூடிய இந்து தீவிரவாதிகளான ஆர்எஸ்எஸ்காரர்கள், சங் பரிவார்கள் மேற்கொண்ட முயற்சியினுடைய துவக்கம் இதெல்லாம். அதற்கு பிறகு 1885 காங்கிரஸ் இயக்கம் தோற்றுவித்த பொழுது முஸ்லீம்லாம் யோசித்தார்கள், ஆக இப்படி காங்கிரஸ் இயக்கம் என்று ஒரு இயக்கம் வரும்பொழுது நாம் அந்த இயக்கத்தில் சேர்ந்து அதன் மூலமாக நம்முடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டு முஸ்லீம்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக 1885 ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தார்கள். காங்கிரஸ் உதயமானது. அந்த காங்கிரஸுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்தது இங்கிருந்த உலமாக்களும் இங்கிருந்த இந்தியாவிலிருந்த முஸ்லீம்களும். பிறகு 1900 இப்படியே சூழ்ச்சிகளுக்கு மேல் சூழ்ச்சி, புறக்கணிப்புக்கு மேல் புறக்கணிப்பு, முஸ்லீம்களுடைய வரலாற்றை இருட்டடிப்புக்கு மேல் இருட்டடிப்பு, இப்படி செய்யப்பட்ட காலகட்டங்களில் எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு நியாயமாக யோசித்த ஒரு நல்ல மனிதர் என்றால் மகாத்மா காந்தி மட்டும்தான். அவர் மட்டும்தான் நியாயமாக யோசித்தார். இந்த இந்து தீவிரவாதிகளை தலை தூக்க விடவில்லை, இந்து வெறியர்களை தலை தூக்க விடவில்லை. ஏனென்றால் இவருடைய கொள்கை இந்தியாவை ஒரு இந்து ராஜ்யமாக உருவாக்கிவிட வேண்டும். சுதந்திரம் பெற்றவுடன் முஸ்லீம்கள் போராடுவார்கள், உயிரை மாய்ப்பார்கள், தங்களுடைய செல்வத்தை இழப்பார்கள், தங்களுடைய மனைவிகளை விதவிகளாக ஆக்குவார்கள், தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளை எத்தீம்களாக ஆக்குவார்கள். அத்தனை கஷ்டங்களை முஸ்லீம்களை செய்ய வைத்து கடைசியிலே நாம் இந்தியாவை இந்து ராஜ்யமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற இந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய குறுமதிக்கு மகாத்மா காந்தி இரையாகவில்லை. அதில் அவர் உறுதியாக இருந்தார். முஸ்லீம்கள் செய்த தியாகங்களை பார்த்தார், முஸ்லீம்களை பங்களிப்பை பார்த்தார். எந்த காலத்திலும் இந்த நாடு ஒரு இந்து ராஜ்யமாக ஆகிவிடக் கூடாது என்பதிலே மகாத்மா காந்தி உறுதியாக இருந்தார். அதனால் தான் சுதேசமித்திரன் பத்திரிகையிலே அவர் எழுதிய கட்டுரை இன்றளவும் சகோதரர் வெப்சைட்ல போய் பாருங்கள். அதிலே சொல்கின்றார், இந்தியாவிலே ஒரு நியாயமான ஆட்சியாளர் வேறு வர வேண்டும் என்றால் இஃப் வாண்ட் இந்தியா ஷுட் இம்ப்ரூவ், இதே வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இந்தியா என்ற இந்த நாடு இது வரலாற்றிலே முன்னேற வேண்டும் என்றால், இது முன்னேற்ற பாதையை நோக்கி தன்னுடைய பீடு நடையை போட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி உமரை போன்ற ஒரு ஆட்சியாளர் இந்தியாவுக்கு வர வேண்டும். இன்றும் அவருடைய வார்த்தைகள் பட்டவர்த்தனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்லை. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் இந்து தீவிரவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடுத்த வாரம் சொன்னார், நான் ராமரையோ கிருஷ்ணரையோ ஒரு ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடுத்த வார்த்தை, இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் உமரை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவுக்கு வர வேண்டும், உமரை போன்ற ஒரு ஆட்சியாளர் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் ராமரையோ கிருஷ்ணரையோ ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எக்ஸ் ஹிஸ்டரி மேன், வரலாற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்களாம் ஒரு வரலாறே கிடையாது, பொய்யான கற்பனையால் உருவாக்கப்பட்டவர்கள். உண்மையான வரலாற்று நாயகன் உமர் தான் என்று மகாத்மா காந்தி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிலாஹித்து சொன்னார். அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் நம்பிக்கை வைத்திருந்தார், முஸ்லீம்கள் செய்த தியாகத்தை பார்த்தார். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூட அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னார், மிக உயர்வான வார்த்தைகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார் மகாத்மா காந்தி. இப்படி இவர்களுடைய குறுமதிக்கு சூழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி எல்லா விதத்திலும் தடையாக இருந்தார். அதனால் தான் சகோதரர்களே, மகாத்மா காந்தியை 1950-ஆம் ஆண்டு 1948-ஆம் ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ் வெறியர்கள், நாதராம் கோட்சே என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் வெறியனை தூண்டிவிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். கொல்லும் பொழுது கூட எத்தையுமே செய்தார்கள், கொல்லும் பொழுது அந்த நாதராம் கோட்சே மகாத்மா காந்தி அவர்களை சுடச் செல்வதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ஹத்னா செய்து கொண்டான், சுன்னத்து செய்து கொண்டான், கையில் முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டான். சுன்னத்து செய்து கொண்டு கையில முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றான். ஏன் மகாத்மா காந்தி கொல்லப்பட வேண்டும், அந்த பழி முஸ்லீம்கள் தலையில விழ வேண்டும், முஸ்லீம்களுடைய குக்கிராமங்களிலும் சந்து பொந்துகளிலும் முஸ்லீம்கள் வெட்டி கொல்லப்பட வேண்டும் என்ற சூழ்ச்சியின் விளைவாக அவன் தனக்குத்தானே ஹத்னா செய்து கொண்டு கையிலே முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்தார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அதனால் தான் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டு 5 மணி நேரம் வரை வெளியிலே செய்தி வரவில்லை. 5 மணி நேரம் வரை மவுண்ட்பேட்டன் பிரபுவும் ஜவஹர்லால் நேருவும் உறுதியாக சொன்னார்கள், இதை தயவுசெய்து செய்தியை வெளியிடாதீர்கள், யார் கொன்றார் என்று தீவிரமாக ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது, 5 மணி நேரத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி இறந்து விட்டார் என்ற செய்தியை செய்தி வாசிப்பாளர் வாசிக்கவில்லை, நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களே நேரடியாக தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நேரடியாக ரேடியோ ஸ்டேஷனுக்கும் சென்று நேரடியாக வாசித்தார். அவர் வாசித்த செய்தி என்ன தெரியுமா, இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயர செய்தியை சொல்கிறேன், அழுது கொண்டே பேசுகின்றார். இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயர செய்தி சொல்கிறேன், நம்முடைய தந்தையாக போற்றப்படும் இந்திய தந்தை மகாத்மா காந்தி கொல்லப்பட்டு விட்டார். அடுத்த வார்த்தை, அவரை கொன்றவர் ஒரு முஸ்லிம் அல்ல, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன வார்த்தை. மகாத்மா காந்தி கொல்லப்பட்டு விட்டார் என்ற வார்த்தை சொன்னவுடன் அடுத்த வார்த்தை, அவரை கொன்றவர் ஒரு முஸ்லிம் அல்ல. அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் மிகப்பெரிய சூழ்ச்சிதார்கள். அந்த மகாத்மா காந்தி கொல்லப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இப்படி உமர் ரலியல்லாஹு புகழ்ந்தது, இங்கே ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும், ஹிந்துராஜ்யம் ஏற்பட வேண்டும் இவர்கள் கூக்குரலும் பொழுது அவர் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னது, அதற்கு மேலாக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்தியா சுதந்திரம் அடையப் போகிறது, முதல் பிரதமர் யாராக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே முட்டி மோதி கொண்டிருக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல், தான் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி இப்பொழுது நரேந்திர மோடி ஒரு ஆர்எஸ்எஸ் கடை சரக்கோ, அப்படி ஒட்டுமொத்த ஒரு கீழ்த்தரமான ஆர்எஸ்எஸ் கடை சரக்கு தான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆர்எஸ்எஸ் கடை சரக்கு. இந்த வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ் உருவாக்கி தான் காங்கிரசுக்குள் அனுப்பியது, எங்களுடைய பிரதிநிதியை காங்கிரஸ்ல ஏறி எப்பொழுது எப்படி இப்போது இந்த காலத்திலே சுதந்திரம் வாங்கி 60 ஆண்டுகளுக்கு பிறகும் காங்கிரஸ் என்பது காங் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கின்றதோ, காங்கிரசுக்குள்ளேயே ஒரு சில தலைவர்களை தவிர மற்ற எல்லோருமே இந்துத்துவ வெறிபிடித்தவர்களாக இருக்கிறார்களோ, இந்த சூழ்ச்சியை 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு காங்கிரசுக்குள் சர்தார் வல்லபாய் பட்டேலை திணித்தது, எங்களுடைய பிரதிநிதியாக அங்கே இரு என்று. எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா நிமிஷங்களிலும் முஸ்லீம்களுக்கு எதிரான துவேஷத்தையே பரப்பி கொண்டிருந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால் தான் ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு என்றால், ஹைதராபாத் நிசாம் இந்தியாவோடு இணைய மாட்டேன் என்று பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றார், இந்தியா எங்களுக்கு தனி நாடு வேண்டும், நாங்கள் இந்தியாவோடு இணைய மாட்டோம் என்று பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் தீர்மானிக்கின்றார்கள், நாம் இந்த சுமூகமாக இதை கையாளலாம், சுமூகமாக பேசி கையாளலாம் என்று. ஒவ்வொருத்தரையும் சுமூகமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த பட்டேல் மட்டும், ஜவஹர்லால் நேரு பிரதமர், இவர் உள்துறை அமைச்சர் பட்டேல், அந்த பிரதமருடைய உத்தரவையும் மீறி பிரதமருடைய விருப்பத்தையும் தாண்டி தான் தோன்றித்தனமாக ஹைதராபாத்துக்கு இராணுவத்தை அனுப்பினார். இராணுவத்தை அனுப்பி பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். ஹைதராபாத் இந்தியாவோடு சேர்க்கப்பட்டது ஏதோ சாதாரணமாக சேர்க்கப்படவில்லை, பல்லாயிரக்கணக்கான வரலாறுகளே, சில இடங்களில் 40,000 என்று குறிப்பிடுகிறார்கள், சில இடங்களில் 50,000 என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி 50,000 மேற்பட்ட முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டு தான் ஹைதராபாத் நிசாமை ஒழிக்கப்பட்டு ஹைதராபாத் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அதே போன்று காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கும் பொழுதும் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டவர்களோ அங்கெல்லாம் தீவிரவாதத்தை கையெழுக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால் தான் இப்பொழுது நரேந்திர மோடி சொல்கின்றான், ஜவஹர்லால் நேருவுக்கு பதிலாக சர்தார் பட்டேல் முதல் பிரதமராக ஆகியிருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறியிருக்கும், நிச்சயமாக மாறியிருக்கும். இந்தியா என்றைக்கோ இந்துத்துவ நாடாக மாறியிருக்கும். அன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் மூலமாக தங்கள் நிறைவேற்றாத தங்களுடைய கனவை இன்று நரேந்திர மோடி என்ற அயோக்கியன் மூலமாக தீர்மானிக்க நிறைவேற்ற ஆர்எஸ்எஸ் துடித்துக் கொண்டிருக்கின்றது. நரேந்திர மோடி இல்லைனா நாளைக்கு ஒரு கரேந்திர மோடி, கரேந்திர மோடி ஒரு வீரேந்திர மோடி, மோடி இல்லைனா ஒரு கேடி, கேடி இல்லைனா லேடி, யாராக வர போகிறாங்க? அவர்களுடைய நோக்கம் இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாடு என்ற நிலையை தாண்டி முழுக்க முழுக்க இந்துத்துவ நாடாக ஆக்கிவிட வேண்டும். இஸ் தேஷ்மே ரஹனாக தோ ஹிந்து பன்கர் ரஹனாக வந்தே மாத்திரம் கஹனாக, அவருடைய கொள்கை. இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நீ ஹிந்துவாகத்தான் இருக்க வேண்டும், வந்தே மாத்திரம் என்று சொல்ல வேண்டும். முசல்மான் குதோ தோஹிஸ்தான், யாத்தோ பாகிஸ்தான், யாத்தோ கபிரிஸ்தான், அவருடைய கூச்சல். முஸ்லிமான் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று பாகிஸ்தானுக்கு போயிடு, ஒன்று பாகிஸ்தானுக்கு போயிடு, இல்லை என்றால் கபிரிஸ்தானுக்கு போயிடு, உயிரோடு இருக்காத இங்கே. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கோசம் சகோதரர்களே. பாபரி மசி இடிக்கும் பொழுதும் சரி, மற்ற அவருடைய சந்தசாலாக்கு என்று சொல்லக்கூடிய அவருடைய சாகாக்களிலும் சரி, அவருடைய பயிற்சி பட்டறைகளிலும் சரி, முழக்கக்கூடிய முழங்கங்கள் இதெல்லாம் ஒன்று. இங்கே இருக்க வேண்டும் என்றால் இங்கே ராமரின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பச்சா பச்சா ராம்கா பாக்கி சப் ஹராம்கா, ராமனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பிள்ளைகள், மற்றெல்லாம் ஹராத்தில் பிறந்த பிள்ளைகள், அவருடைய கோஷம் இது. இந்த கோஷத்தை முன்வைத்துத்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் மூலமாக சாதிக்க முடியாததை தற்போது நரேந்திர மோடி மூலமாக சாதிக்கலாம் என்று ஆர்எஸ்எஸ் திட்டமிடுகின்றார்கள். அதனால் தான் சகோதரர்களே, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சை, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு விவாதம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் வந்த பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில், நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பிரிட்டிஷனுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தை அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். எவ்வளவு ஆத்மார்த்தமாக, எவ்வளவு ஒரு சமயோசிதமாக அவர் யோசித்திருக்கிறார் என்று அவர் சொல்கின்றார். இஃப் இண்டிபெண்டன்ஸ் இஸ் கிராண்டட் டு இந்தியா, பவர் வில் கோ டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராஸ்கல்ஸ், ரோக்ஸ் அண்ட் ஃப்ரீபூட்டர்ஸ். இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்க நாடினால் அந்த அதிகாரம் யார் கைக்கு தெரியுமா? தெரியும், ராஸ்கல்கள் கைக்கு செல்லும், ரோக்ஸ் கைக்கு செல்லும், அயோக்கியர்கள், பொறுக்கிகள். எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்கள். நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க நாடினால் பவர் வில் கோ டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராஸ்கல்ஸ், ரோக்ஸ் அண்ட் ஃப்ரீபூட்டர்ஸ். அயோக்கியர்கள் கையிலும், ராஸ்கல்கள் கையிலும், பொறுக்கிகள் கையிலும் ஆட்சி அதிகாரம் செல்லும். இன்னைக்கு யார் கையில் இருக்குது? இன்னைக்கு யார் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது? அடுத்த வார்த்தை சொல்ற பாருங்கள், they will have sweet tongues and silly hearts. அவருடைய நாவு மிக இனிவாக இனிப்பாக இருக்கும், உள்ளத்திலோ மிகப்பெரிய கசப்பும் வெறுப்பும் வைத்திருப்பார்கள். உள்ளத்திலே கசப்பையும் வெறுப்பையும் வைத்திருப்பார்கள், நாவிலே ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. ஐயோ, நாங்கள் உங்களுக்காண்டிதான் இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு கஷ்டம் எங்களால் தாங்கிக்க முடியாது, முஸ்லீம்களுக்கு பாபரி மசூதி இடிச்சிங்களா உடனே 100 நாளில் கட்டித்தர்றேன் சொன்னார்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட வேண்டும் என்றால் எங்களுடைய பிணத்தை தாண்டிதான் அந்த கஷ்டம் நிகழும், பேசினார்கள் வசனம். அதைத்தான் சொல்கிறார், they will have sweet tongues and silly hearts. அடுத்த வார்த்தை சொல்ல பாருங்க, they will fight among themselves for power. அவர்கள் அதிகாரத்திற்காக தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள். இவர் அவரை கொள்வார், அவர் இவரை கொள்வார், தேவைப்பட்டால் தான் பேச போகும் கூட்டத்திலே தானே குட்டு வைப்பார். யார்? வின்சன் சர்ச்சில் சொன்னது. தான் பேச போகும் கூட்டத்திலே பொதுமக்கள் 10 பேர் சாகடித்தாவது அனுதாபலை ஏற்படுத்துவதற்காக தானே குண்டு வைப்பான் இவன். They will fight among themselves for power. அடுத்த வார்த்தை சொல்கின்றார், A day would come when even air and water will be taxed in India. நடந்துவிட்டது, ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த அயோக்கியர்கள் கையிலும், ரவுடிகள் கையிலும், ராஸ்கல்கள் கையிலும் ஆட்சி அதிகாரம் செல்லும் பொழுது இவர்கள் அப்பாவி மக்களுக்கு குடிக்கும் தண்ணீருக்கும் சுவாசிக்கும் காற்றுக்கும் கூட வரி விதிப்பார்கள். குடிக்க தண்ணீருக்கு விதிச்சிட்டாங்க, காட்டுக்கு கூடிய சீக்கிரம் விதிப்பாங்க. இனிமேல் நம்ம வீட்டுக்கு பில்லு வரும், நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இத்தனை டன் காற்றை சுவாசித்திருப்பதால் அதற்கு இவ்வளவு வரியை கட்டுங்கள் என்று இன்னும் கூடிய சீக்கிரம் நமக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் கூடிய சீக்கிரம் அந்த பில்லு வரும். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு வரலாற்றின் வேதனையான உண்மைகள். இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான, முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு துரோக வரலாற்றின் ஒரு சுருக்கம் இது. இப்படிப்பட்ட துரோக வரலாற்றை நிகழ்த்திவிட்டு இன்று சொல்கிறார்கள் நரேந்திர சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமராக ஆகியிருந்தால் நாட்டின் தலைவிதியை மாற்றி இருக்கோம். இந்த வல்லபாய் பட்டேல் இவன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் யூ ஆர் எ கம்யூனல் பெர்சன், நீ ஒரு மத தீவிரவாதி என்று சொன்னது உண்மைதான் என்று சொல்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய காங்க அரசுகளுக்கு திராணி இல்லை. ஜவஹர்லால் நேரு சொன்னது உண்மைதான் பா, பட்டேலை பார்த்து யூ ஆர் எ கம்யூனல் மேன், நீ ஒரு மத தீவிரவாதி என்று சொன்னது உண்மைதான். எவ்வளவு வேதனைப்பட்டு சொல்லியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு. எல்லா விஷயங்களும் குறுக்க குறுக்கே வந்து வந்து முஸ்லீம்கள் சொன்னா போதும் உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு இறங்கி இப்படி முஸ்லீம்களை கொன்று குவிப்பதற்கு இதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்குங்க, வரலாற்று உதாரணங்கள் அரை மணி நேரம் ஜும்மா பயன்ல சொல்லி முடிக்க முடியாது. அப்படி துரோக வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பாசிஸ்டுகள். அப்படிப்பட்டவரை பார்த்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் யூ ஆர் எ கம்யூனல் மேன், நீ ஒரு மத தீவிரவாதி என்று சொன்ன பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா அப்படி சொல்லி இருப்பாருன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய காங்க அரசுக்கு தைரியம் இல்லை. மறுக்கிறான், இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் எங்கள் தலைவர் பட்டேல், அவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸிலிருந்து ஆர் எஸ் எஸ் தீவிரவாதி. அருமைக்குரியவர்களே, இந்த வரலாற்றை ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் இந்த வரலாற்றை தெரிந்து பெரும்பான்மை இந்து சகோதரர்களுக்கு நாம் போய் சொல்ல வேண்டும். இந்த வரலாற்றை எப்படியெல்லாம் நான் அநீதம் இழைக்கப்பட்டோம் என்பதை சொல்ல வேண்டும் மக்களிடத்திலே. நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்காக எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்து கொடுக்கிறார்களோ, போய் பித்தலாட்டம் செய்து கொடுக்கிறார்களோ, கோயபஸ் கொள்கையிலே, கோயபஸ் வழியிலே, ஹிட்லருடைய பாணியிலே, பாசிஸ்டுடைய கொள்கையை கடைபிடித்து எப்படிப்பட்ட கீழ்த்தரமான அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வரலாறுகள் எல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் நாம். ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்து தீவிரவாதிகள் என்பவர்கள் இந்திய மக்கள் தொகையில் 1% கூட வரமாட்டார்கள். 1% கூட கிடையாது. 99% இந்திய மக்கள் இந்தியாவினுடைய நன்மையை நாடக்கூடியவர்கள், இறையாண்மையை போற்றக்கூடியவர்கள், இந்தியாவில் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், இந்திய பிரிவினையை விரும்பாதவர்கள், எந்த நேரத்திலும் தேசம் துண்டாட்டப்பட்டுவிடக்கூடாது, இந்தியா பிரிவினை ஆகிவிடக்கூடாது என்று விரும்பக்கூடிய நல்ல மக்கள், அந்த நல்ல மக்களை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அந்த மக்களோடு அன்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தாவா செய்ய வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த சத்திய வரலாற்றை அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்ல வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நல்ல மனிதர்கள் கையில் இந்திய ஆட்சியை கொடுப்பானாக, நல்லவர்களை இந்திய ஆட்சியாளர்களாக ஆக்குவானாக, நல்ல மனிதர்கள் மூலமாக இந்தியாவினுடைய வரலாற்றையும் இந்தியாவினுடைய மேம்பாட்டையும் ரப்புல் ஆலமீன் உறுதி செய்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.